ಶ್ರೀಮಾಧವಾಂಶುಧಾಂಬುಜಿಗೋರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾರ್ಥಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಸಿಕೇಂದ್ರಂ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾರ್ಥ ಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರ್ಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಪ್ರಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರುತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಗುರುಪತೇ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ಜ್ಞಾನವಾರ್ತಿಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಶ್ವಯಂ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ದೇಸಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಗಿಹ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿ ಗೃಹ್ಣಾತು ಮಾಮತಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ ಸೂಕ್ತಿ ಸ್ವಾಧೀನ ಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. நம்மளுடைய ஹிருதய குஹையிலே நித்தியவாசம் பண்றதான பகவான் அவன்தான் இந்த பரந்து விரிந்த உலகத்துக்கு முக்தியாக இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான். அவன்தான் யஜ்யமாக இருக்கிறான், அவன்தான் விஷ்ணுவாக இருக்கிறான், அவன்தான் வஷட்காரனாக இருக்கிறான், அவன்தான் ருத்ரனாக இருக்கிறான், அவன்தான் பிரம்மாவாக இருக்கிறான், அவன்தான் பிரஜாபதியாக இருக்கிறான். இப்படி எல்லாமாக இருப்பவன் அந்த எம்பெருமானேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாராயணவல்லியில் தைத்திரிய உபநிஷத்தில் இந்த பாகத்தில் பிராணாகூதி மந்திரங்கள் விசதமாக சொல்லப்படுறது. பிராணேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி ಶ್ರದ್ಧಾಯಾಂ ಅಪಾನೇನಿ ವಿಷ್ಟೋ ಅಮೃತಂ ಜುಹೋಮಿ ಧ್ಯಾನೇನಿ ವಿಷ್ಟೋ ಅಮೃತಂ ಜುಹೋಮಿ ಉದಾನೇನಿ ವಿಷ್ಟೋ ಅಮೃತಂ ಜುಹೋಮಿ ಸಮಾನೇನಿ ವಿಷ್ಟೋ ಅಮೃತಂ ಜುಹೋಮಿ ಬ್ರಹ್ಮಣಿ ಮಹಾತ್ಮ ಅಮೃತತ್ವಾಯ ಅಮೃತೋಪಸ್ತರಣಮಸಿ. ಅದಾವುದು பிராணனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் செய்கிறேன். இதை நாம சாப்பிட உட்கார்ந்துட்டு முதல்ல அந்த ஆலோசனங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்றோம் இல்லையா, அமிர்தோபஸ்தரணமசின்னு. அந்த அமிர்தோபஸ்தரணமசிங்கிறதானது, அதாவது அமிர்தமாகிய அடியேன் இப்பொழுது சாப்பிடப் போகின்றதான இந்த அன்னத்திற்கு நீ கீழ்விரிப்பு ஆவாய். அதாவது ஒரு வெசல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பாத்திரம், அது அடி ஒண்ணு மேல் மூடி ஒண்ணுன்னு ரெண்டா இருக்குமோனோ அந்த மாதிரி இந்த கொள்கலனுக்கு, இந்த பாத்திரத்துக்கு இப்ப நாம சாப்பிட போறோம், அந்த கொள்கலன்ல தான் அது போய் சேர போறது. நம்ம சரீரம்ங்கிறதான வயிறுங்கிறதான கொள்கலன் அது. அதுல இந்த அமிர்தமாகிய அன்னத்திற்கு நீ கீழ்விரிப்பாக ஆக கடவாய் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அதான் அமிர்தோபஸ்தரணமசின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, அடியன் சாப்பிடுற சாப்பாட்டை நீ கீழே இருந்து நன்னா தாங்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு அந்த அன்னத்திடத்திலே, அதாவது அந்த அன்னத்துக்கு நீ கீழ்விரிப்பாக ஆக வேணும்னு அந்த பிராணனை நாம பிரார்த்திச்சுக்குவோம். இதுல பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன்ங்கிறதான ஐந்து வாயுக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்த மாதிரி, பிராணனிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்றேன். பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி. அதே மாதிரி இந்த அபானனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் பண்றேன். தியானனிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்றேன். உதானிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான சாப்பாட்டை ஹோமம் பண்றேன். அதே மாதிரி சமானனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்றேன். அதுக்கப்புறம் இது எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, இந்த அஞ்சும் இந்த பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன் இதெல்லாம் ஒருத்தனுடைய சரீரத்தில் எப்பொழுதும் ஒழுங்காக செயல்பட்டா தான் அவன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இதை பிராண அக்னிஹோத்திர மந்திரம்னு சொல்லுவா, பிராண அக்னிஹோத்திர மந்திரம்னு சொல்லுவா. இது சில பேர்னால நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு முன்னால பிராணாய ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹான்னு அந்த பரிசேஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரகிக்கிறமே அன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கு பதில் இதை முழுசாகவும் சொல்றவா உண்டு. அப்போ பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹான்னு இதையே சுருக்கி நம்மாலே சொல்லப்படுறது அந்த நம்மளுடைய அன்னத்தை நாம் உண்ணும் வேளையில இது உண்ணுவதற்கு முன்னாலே பரிசேஷணம் ஆன பிற்பாடு, அதாவது அமிர்தோபஸ்தனம் சீனு சொல்லி அதுக்கப்புறம் இதை நாம சொல்றோம். அப்போ பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, அபானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, தியானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, உதானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சமானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி அப்படின்றதுனால என்ன வருது? இந்த பிராணங்கிறது நமக்கு தெரியும், எப்பொழுதும் ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கியே போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இது நின்றுடுத்துன்னா உயிர் போயிடுத்து, பிராணம் போயிடுத்துன்னு சொல்றான். அப்போ இது எப்பொழுதும் ஒருவனுக்கு மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும். இந்த அபானனானது எப்பொழுதும் கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கும். கீழ் நோக்கி போறதுனால மல மூத்திர விசர்ஜனாதிகள் அது ஒழுங்கா இருக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர், ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் எடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் இல்லை டயாலிசிஸ் அப்படின்லாம் எத்தனையோ பண்ணுறோமோ நோ, அவளுக்கு இந்த அபானன் ஒழுங்காக வேலை செய்யலை. அதனால இந்த அபானன் என்ன பண்ணுறது, இந்த உணவிலே ஜெரிமானமானத்துக்கு அப்புறம் உள்ளதான கழிவுகளை அகற்றுறது, அதனுடைய வேலை கீழ்பக்கமா செயல்படுறது. பிராணன் எப்போதும் மேல் நோக்கியே போகும், அபானன் எப்போதும் கீழ் நோக்கியே போகும். தியானன் நம்மளுடைய எல்லா சரீரத்தினுடைய எல்லா பக்கங்கள்லையும் போகும். அது எல்லா பக்கங்களையும் போறதுனாலதான் சம சீதோஷ்ண நிலை நமக்கு எப்போதும் இந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்றோமே, அந்த நமக்கு அந்த உடம்புல அந்த சூடு எப்போதும் இருக்கும்படியாக அது பார்த்துக்கிறது. அது குறைஞ்சா ஜென்னி, அதிகமாக போச்சுன்னா ஜுரம்னு அனைத்தையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அதை அந்த டெம்பரேச்சரை குறையாதையும் கூட போகாதையும் பார்த்துக்கிறது எது? இந்த தியானம் பிரதானவாய். உதானன் இத சில பேர் சொல்லுவா, மரண வேளையில மட்டும் உசுறு போகும்போது அது உதவுறதுன்னு. அப்படி அர்த்தம்ல, அது உடம்புல நவத்வாரம் இருக்கு. அந்த நவத்வாரத்துல இப்ப நாம பார்க்க முடியாது, சாஸ்திரங்கள்ல 11 சொல்றா, அது வேற. இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதான 9 துவாரம் இருக்கு. இந்த 9 துவாரத்துல சரீரத்துல இருக்கிற இந்த 5 வாயுக்களும் சுத்திக்கிட்டே இருக்கா. இது இந்த 9 ஓட்ட வழியா என்னைக்கு வேணா போடலாமே. ஆனா ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறது ஆச்சரியம் இல்லடாப்பா. அவன் உசுரோட இருக்கானே, அதுதான் ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த நவத்வாரத்துக்குள்ள இந்த பிராணன் முதலான வாயுகள் வெளியில போகாத இத்தனை வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்தானே, அதுதான் அதிசயம்னு. அப்போ இந்த உதானனானது இந்த நவத்வாரங்கள் வழியாக நமக்கு இந்த மற்ற காத்தெல்லாம் வெளியில போகாதபடி தடுக்கிறது. இத இப்ப லௌகீகமான திருஷ்டாந்தம் சொல்லி இதை புரிய வைக்கணும்னா, இப்ப நானும் ஒரு பெரிய கடைக்கோ இல்ல ஆபீஸுக்கோ போறோம், அங்க சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் இருக்கு, ஆனா வெளியில வெப்பம் இருக்கு, அதனால என்ன பண்ணுவான், அந்த விண்டோக்கு கீழே ஒரு காத்து மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். அது என்ன ஆகும், அது உள்ள இருக்கிற அந்த சில்டு ஏற வெளியில கொண்டு வராது, அது தடுக்கும், கர்டன் மாதிரி தடுக்கும். அந்த மாதிரி இந்த நம்ம சரீரத்துல இந்த பிராணன் அபானன் தியானன் சமானெல்லாம் வெளியில போகாத இந்த உதானனானது தடுக்கிறது. ஆனா ஒருவனுக்கு மரண வேலை வரும்போது அது ஒரு வழிய காமிச்சு அது வழியா அந்த பிராணன் வெளியே போறதுக்கு அது உதவி பண்றதாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லுது. இப்படி பிராணன் என்பது மேல் நோக்கி செல்வது, அபானன் என்பது கீழ் நோக்கி செல்லும் வாயு, தியானன் என்பது எல்லா புறத்திலேயும் செல்லும் வாயு, உதானன் மரண வேளையிலே மட்டும் அந்த பிராணனை வெளியில போறதுக்காக அது கேட் வால் மாதிரி ஓபன் பண்ணும், மீதி சமயத்துல அந்த நவத்வாரங்கள்ல அந்த இது வெளியில போகாத இருக்கும். அதான் ஆழ்வாரம் ரொம்ப அழகா நைம்சாரண்ய பாசுரத்துல சொன்னார், இந்த 9 வாசல் இருக்கு, இத வச்சு ஒரு சரீரத்தை பகவான் படைச்சானோம் நம்மளுடைய கர்மானுகுணமா. அதான் ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி புரோகம் மேய்ந்த 9 வாசல். அப்போ ஊன் ஊனுன்னா அந்த ஃபிளஷ் சதை, அத ஒரு கட்டடம் கட்டுறோம்னா, ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு சுவர் வேணுமோனோ, அந்த வாலா சுவராக இந்த ஊனை வச்சானா பகவான். ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி, அது அந்த கட்டடம் நல்லா பலமா கூரைய தாங்கணும்னா அதுக்கு பில்லர் வேணுமோனோ, அந்த பில்லராக சரீரத்துல எலும்புகளை வச்சானாம் பகவான். அப்போ 80 நாட்டி அதுக்கு மேல இந்த சரமங்கிறதான தோலை வச்சு மூடியிருக்கான் பாருங்க, அது அந்த வீட்டுக்கு கூரை போட்ட மாதிரி. உரோமம் மேய்ந்த 9 வாசல், அதுக்கு 9 வாசல். இப்ப வீடுன்னா பேக்கட வாசப்படி வாசப்படின்னு இருக்கணும், அந்த மாதிரி 9 வாசலை வச்சு இந்த சரீரம்ங்கிறதான வீட்டை பகவான் சிருஷ்டி பண்ணான் அங்கே சொல்றார். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த பிராணன் அபானன் தியானன் சமானன் இந்த நாளும், சமானனுடைய கிரியை என்னன்னா, இப்போ நாம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்கணுமோனோ, அந்த அன்னம் ஜீரணிப்பதற்கும் அது ரத்தமாக மாறுவதற்கும், அதாவது சக்தியாக கார்போஹைட்ரேட்டா இப்படி சக்தியாக மாறுவதற்கு இந்த சமானன் என்றதான வாயு துணை புரியும். அதனால இந்த மேல் நோக்கி செல்கின்ற வாயுவான பிராணன், கீழ் நோக்கி செல்கின்ற வாயுவான அபானம், இதுல எல்லா திசைகளிலும் செல்லுகின்ற வாயுவான வியானம், அப்புறம் மரண வேளையிலே அந்த உசுர் போக அந்த கேட்வால் மாதிரி திறந்து விடுறதே அது உதானன், அல்லது இந்த நவத்வாரங்களிலும் வெளியில போகாதபடி காப்பாற்றுறதான உதானன், நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை சக்தியாகவோ ரத்தமாகவோ மாத்துறது இந்த சமானங்கிறதான வாயு. இப்படி இந்த ரொம்ப அது பிராணாபூதி மந்திரம்னு பேரு. பிராணேனு விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, அபானேனு விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, தியானேனு விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, உதானேனு விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, சமானேனு விஷ்டோ மிருதம் ஜுஹோமின்னு சொல்றோமே, இத சாந்தோக்கிய உபநிஷத்துல பின்னால பார்க்க போறோமே, அப்ப விசதமா பார்க்கலாம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இத போய் ஒருத்தன் காஞ்ச கட்டை பக்கத்துல நின்று சொன்னா கூட அது துளு விட்டு முளைச்சு அப்புறம் அதுலேருந்து கிளைகள் விட்டு பெரிய மரமா தழுத்து போயிடும், துளுத்து போயிடும்னு சொன்னா இந்த மந்திரனுடைய சக்தி தான் எவ்வளவுன்னு பார்க்க. இந்த இதுலயே சில சம்பிரதாயத்துக்காரா அமிர்தோபஸ்தரணமசின்னு சொல்றதான அந்த இது இருக்க அதோட சேர்த்து அந்தஸ்தரத்தி பூஜேஷு குஹாயாம்னு உன்னால பாத்திரமே அந்த மந்திரத்தையும் சேர்த்து சில பேர் சாப்பிடுறதுக்கு முன்னால சொல்றா. அது எப்படியோ இத இந்த மாதிரியான அன்னத்துக்கு நாம ஹோமம் பண்றோம். அப்போ அன்னத்தை பிராணனுக்கு ஹோமம் பண்றோம், தியானனுக்கு ஹோமம் பண்றோம், அபானனுக்கு ஹோமம் பண்றோம், சமானனுக்கு ஹோமம் பண்றோம். அதனாலதான் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு நாம சரி ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்றோமே, நம்ம ஸ்வாஹான்னு அது நெருப்புல தானே போடணும், அங்கே அக்னி இல்லையேன்னா வயத்துல ஜாட்டர் அக்னின்னு ஒரு அக்னி எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஆகுதியாக அந்த வயத்துல இருக்கிற ஜாட்டர் அக்னி எரிஞ்சிருதோனோ அதுல போடுறோம். அது அதனாலதான் நெய் குத்திந்த உடனேயே அந்த அன்னத்துல அது அன்ன சுத்தின்னு சொல்லுவார். அந்த நெய் அந்த நெய்ய அந்த நெய்யோட அந்த நெய் பசையோட சேர்த்து சாப்பிடணும். அதை நெய் எங்கேயோ ஊத்தி வேற ஏதோ இடத்துல எடுத்து நாம வந்து பிராணாபிஷேகம் பண்ணக்கூடாது. எதுக்காகனா அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு சாஸ்திர ரீதியா நெய் கலந்ததான அன்னத்தை அந்த பிராணனுக்கும் அபானனுக்கும் வியானனுக்கும் உதானனுக்கும் சமானனுக்கும் நாம ஹோமம் பண்றதா ஒன்று. இதுல இந்த உணவு குழல் சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. இப்போ அதுல முதல்ல நெய்யோட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஒரு இது பல்லுல படாத முழுங்க சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த உணவு குழாயில அந்த நெய்யினுடைய பசையானது போய் ஒட்டிக்கும். அப்படி நம்ம அஞ்சாறு தடவை சாப்பிடும் போது அது என்ன ஆறுது, அது எல்லா இடத்துலையும் உள்ள போய் ஓட்டின்ட்டு நாம அது லூப்ரிகேட் பண்றது. பண்றதுனால இப்ப நாம முன்னால கவலம் கவலமா அப்புறம் குழம்புஞ்சா சாத்துஞ்சா மோருஞ்சான்னு சாப்பிட போறோமே, அந்த சாதம் எல்லாம் தங்குதடை இல்லாம வயிற்றை அந்த உணவு குடல் வழியா சென்று அடையும். அதற்காக அங்க என்ன பண்றோம், லூப்ரிகேட் பண்றோம். அதுதான் இந்த பிராணாகுதின்னு சயின்டிபிக்காவும் வச்சுக்கலாம். இப்படி அந்த பிராணாகுதி மந்திரம்ங்கிறது ரொம்ப ஒசந்ததாக அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லிருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒரு காஞ்சு கறி போன கட்டையிட்ட போய் சொன்னா கூட அதுவும் துளிச்சுடும் அப்படின்னு சொல்றதான இது. அதற்கு மேலே ஸ்ரத்தாயாம் பிராணேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோ மா விஷப்ரதாஹாய பிராணாய ஸ்வாஹா ஸ்ரத்தாயாமபானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோமா விசா பிரதாஹாய அபானாய ஸ்வாஹா. ஸ்ரத்தாயாம் தியானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோமா விசா பிரதாஹாய தியானாய ஸ்வாஹா. ஸ்ரத்தாயாமுதானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோமா விசா பிரதாஹாய உதானாய ஸ்வாஹா. ஸ்ரத்தாயாதும் சமானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோமா விசா பிரதாஹாய சமானாய ஸ்வாஹா. ப்ரஹ்மணி மஹாத்வா அமிர்தத்வாய. அதுக்கப்புறம் அமிர்தாத் பிதானமசி ஸ்ரத்தாயாம். அதனால இந்த ஸ்ரத்தையோடு எதுக்கு பிராணனிடத்திலே ஸ்ரத்தையுள்ளவனாக அடியேன் அமிர்தம் போன்றதான இந்த அன்னத்தை. முன்னால என்ன சொன்னோம், ஹோமம் செய்யப்பட்டது ஜுஹோமி, இது என்னால இந்த அபானனிடத்திலே பிராணனிடத்திலே அபானனிடத்திலே வியானிடத்திலே உதானிடத்திலே சமானிடத்திலே ஸ்ரத்தை வைத்தவனாய் நான் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்றேன். அன்னமே பசியினுடைய வாட்டம் நீங்குவதற்காக அது போவதற்காக நீ மங்கள வழியுடனே என்னுள் புகுந்து கொள்வாயாக. அடியேனுடைய ஜீவன் என்ன பண்ணணும், அந்த பிரம்மத்தினுடைய சரீரமாக கலந்து சாகாநிலையை அடைவதற்காக இந்த ஹோமத்தை அடியேன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இந்த அமிர்தாபிதானமசின்னு இந்த அமிர்தமயமாகிற அன்னத்திற்கு நீ மேல்மூடியாக ஆகிறாய் அப்படின்னா, இப்ப கீழ் மின்ன அந்த ஒரு பாத்திரம் அது ஒரு கொள்கலன்னு சொன்னோமா வெசல், இப்போ அதுல முன்னா சாப்பாடை போட்டாச்சு, சாப்பாடை போட்டா கடைசியில உத்தராபோஷணம்னு சொன்னோம். இது உத்தராபோஷணம் பெருமாள் தீர்த்தம் எடுன்னு சொல்லுவாளே தவிர முதல்ல அது பூர்வாபோஷணம்னு சொல்றது இல்லை, அது ஆலோசனம்னு சொல்லுவா, இங்க உத்தராபோஷணம்னு சொல்லுவா. அதனால இந்த நாம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா பிதானமசின்னு சொல்றோமோனோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அமிர்தமாகிய அன்னத்திற்கு மேல்மூடியாக நீ ஆகிறாய் அப்படின்னு. அதான் உத்தராபோஷணம் அப்படிதான் எடுத்துக்கிறோம். முன்ன சொன்னதே தான், ஆனா நடுப்புற இதுல சிவோமா விசா பிரதாஹாயன்னு மட்டும் சேர்ந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பசியினுடைய வாட்டத்தை போக்குவதற்காக நீ மங்கள வழியுடனே அடியேனுடைய உடலில் புகுந்துகொள் புகுவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இதனுடைய ஒரு அடிஷ்டலான அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ அன்னத்தை சாப்பிட்டோம், சாப்பிட்ட பிற்பாடு இந்த அன்னத்துக்கு அபிமந்திரண மந்திரங்கள்லாம் சொல்லிருக்கா. ஸ்ரத்தாயாம் பிராணேனி விஸ்யாமிருத கும்புதம் பிராணமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் அபானேனி விஸ்யாமிருத கும்புதம் அபானமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் வியானனி விஸ்யாமிருத கும்புதம் வியானமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் உதானேனி விஸ்யாமிருத கும்புதம் உதானமன்னேனாப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாகும் சமனேனி விஸ்யாமிருத கும்புதம் சமானமன்னேனாப்யாயஸ்வ. பிராணனிடத்திலே ஸ்ரத்தையோடு என்னால் அமிர்தம் போன்ற இந்த அன்னமானது ஹோமம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாப்பாட்டினாலே அன்னத்தினாலே பிராணனை வளரச் செய்வாயாக. அதே மாதிரிதான் அபானனிடத்திலே, தியானனிடத்திலே, உதாரணத்திலே, சமானிடத்திலே ஸ்ரத்த வைத்தாடியேனாலே அமிர்தம் போன்ற அன்னமானது ஹோமம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த அன்னம் அதை நாம் சாப்பிட்டதுனால இந்த அன்னத்தினாலே பிராணனை வளரச் செய்வாய், அபானனை வளரச் செய்வாய், தியானனை வளரச் செய்வாய், உதாரணனை வளரச் செய்வாய், சமானனை வளரச் செய்வாய். இப்போ இங்கே வேதம் நமக்கு அற்புதமான ஒரு இதை காட்டுறது. நாம உடம்பு நன்னா இருக்கணும்னா இந்த அஞ்சு வாயுக்களும் ஒழுங்கா செயல்படணும். சரி, இந்த அஞ்சு வாயுக்களும் ஒழுங்கா செயல்படணும்னா அதுக்கு சாப்பாடு போடணுமோ, அது அன்னம். இந்த அன்னத்துல என்ன ஒரு பெரிய இதுன்னா, அளவோட அன்னத்தை சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வாயினுடைய சுவைக்காகவோ இல்ல எப்பப்பெல்லாம் நமக்கு யாராவது கொடுக்குறாளோ அப்பெல்லாம் சாப்பிட்டு இருப்போம்னு வச்சுருப்போம். அது என்னாகும், அன்னம் மிருத்யு. அதே அன்னமே நமக்கு மிருத்யு, நமக்கு யமனாயிடும். ஆனா அந்த அன்னம் நாம அளவோட உட்கொண்டால் அது பிராணனை, அபானனை, உதானனை, சமானனை, தியானனை அது போஷிக்கும். அது மேலும் மேலும் வளர்த்து ஒழுங்கா நம்ம சரீரத்தில் எல்லாத்தையும் காரியம் பண்ண வைக்கும். அப்படி இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுவே மிருத்யுவாக மாறி நமக்கு ஒரு ராத்திர சாவையே உண்டு கொள்ளும். நான் கன்னடத்தில் கூட ஒரு சொல்லுவார், தேவஸ்து ஒன்றரை ஊட்டா மாடுதரே யோகின் தாரு, எரடு தபா ஊட்ட மாட்டாரே அவரை போகின்றாரு, மூணு தடவை ஊட்ட மாட்டாரே அவரை ரோகின்றாரு, யாவாகுலு சிக்கித்தோ ஆவாக தின்கொண்டே இருக்காரல்ல அவரை சீக்கிரம் கொண்டு போகின்றாரே. அது மாதிரி சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணிடுது, ஒரு நாலு பேரை போட்டு அவன் பணமாக போவான், அவன் எடுத்தும் போக சொல்ல வேண்டித்தான். அப்போ யார் எப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போட்டு அரைச்சுட்டு இருந்தான்னா அவன் சரீரம் உருப்பிடுமா? அதனால சாப்பாடை அளவோட இருக்கணும். இது அளவுங்கிறது அவ சரீரத்தினுடைய அந்த அளவு, அவ சரீரத்தினுடைய இது, அந்த செயல்பாடு அதை பொறுத்தது. இப்போ சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவார், ஆனால் பார்த்தாருன்னா ரொம்ப குண்டா இருப்பார். அவ சாப்பிட்றதுக்கும் அவளுடைய உடம்புக்கும் சம்மந்தமே இருக்காது. சில பேர் கொத்தரங்காய் மாதிரி ஒல்லியா இருப்பான், அரைப்படி சாப்பிடும் ஒன்றா சாப்பிடுவான். அதனால ஒருத்தனுடைய உருவத்தை பார்த்து இவன் நிறையா சாப்பிடுவான், குறைச்சல் சாப்பிடுவான்னு ஒரு காலம் நம்மளால் சொல்ல முடியாது. அது அந்தந்த சரீரத்துக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டா போதும். அந்த அன்னமானது பிராணனை, அபானனை, தியானனை, உதானனை, சமானனை வளரச் செய்கிறது. இப்படி இந்த அன்னமானது வளர செய்த பிற்பாடு அங்குஷ்டமாத்திர புருஷோ அங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதஹ ஈசஸ் சர்வஸ்ய ஜகது பிரபு ப்ரீணாதி விஸ்வபுகுனு. அதாவது போஜனானந்தரம் சாட்டத்துக்கு அப்புறம் ஆத்ம அனுசந்தானத்தை இங்கே சொல்றது. கட்டவரல் அளவே உள்ளதான அந்த புருஷன் கட்டை விரல் அளவுள்ளதான ஹிருதய குகையிலே உறைபவன். உலகுக்கெல்லாம் அவனே ஈஸ்வரன், அவனே பிரபு, அவனே எல்லாத்தையும் சாப்பிடுறவன். இந்த போஜனமாகிற இதுவும் அவனுக்கு அடியன் பண்றதான ஒரு அக்னிஹோத்திரம் தான். இந்த அக்னிஹோத்திரத்தினாலே அந்த அடியேனுடைய ஹிருதய குகையிலே வாசம் பண்றானே, நித்திய வாசம் பண்றானே பரமாத்மா, அந்த அந்தர்யாமி அடியேனுடைய இந்த சாப்பிடுறதாகிய அக்னிஹோத்திரத்தினாலே பிரீதியை அடையட்டும்னு இங்கே வேதம் சொல்றது. கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.